வணக்கம். தமிழ்நாடு மாணவரைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், 22/5/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. தொடர்ந்து பல இடங்களுக்கு போயிட்டு வரதுனால இரவு பகல் ஓய்வு போதுமான அளவு இல்லாததுனால சரியான முறையில் பதிவு போட முடியல. அதற்காக வருந்துகிறேன். தொடர்ந்து இந்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். என்னுடைய பதிவுகளுக்கு உங்களிடம் இருந்தான கருத்துக்களை வந்து நிச்சயமாக நான் வரவேற்கிறேன். இந்த தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியை பொறுத்தளவில் நம்முடைய இயக்கம் இருக்கு பாருங்க, பூமியினுடைய இயக்கம், இதை கட்டமைக்கிறதுல வேளாண்மை மிக முக்கியமான பங்கு இருக்குது. பூமியினுடைய இயற்கையை கட்டமைக்கிறதுல அதில் தமிழர் வேளாண்மை தான் மிக முக்கியமான பங்காக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது. ஏன்னா பூமியை சுற்றி உள்ள காற்று மண்டலம், அந்த காற்று மண்டலத்தை இயக்குவதற்கு ஆதாரமாக, அதை உற்பத்தி செய்வதற்கு ஆதாரமாக தீ, அந்த தீயை தூண்டுவதற்கு அல்லது அதை வகைப்படுத்துவதற்கு ஆதாரமாக நீர், அந்த நீரை உள்வாங்குவதற்கு அல்லது வெளியேற்றுவதற்கு அமைப்பாக நிலம், இப்படியாக ஒவ்வொன்றுமாக ஆகாயத்திலிருந்து இயக்கம் பெறுகிறது. இதில் நீரை கட்டமைப்பதன் மூலமாகவே பூமியில் தமிழர்கள் யாவற்றையும் செய்தார்கள். வேளாண்மை என்ற ஒன்றின் மூலமாக பூமியினுடைய இயக்க விதியை வரையறை செய்தார்கள் அப்படிங்கிறதுல நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது. மிக குறைந்த நீரை வந்து உபயோகித்து தான் ஒரு சாதாரணமாக ஒரு எப்படி ஒரு கெட்டில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீராவி நீரை பயன்படுத்தி வேக வைக்கின்ற அந்த பானை, இதை பயன்படுத்தி தான் இந்த கெட்டிலோட மூடி, அதாவது இந்த சோத்து பானை மேலே இருக்கிற வடிதட்டுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு தட்டை தூக்கி எறிகிற வேகத்தை பார்த்துட்டு தான் நீராவி இயந்திரத்தையே வடிவமைத்தான் அந்த மேல்நாட்டு அறிஞன். அந்த மாதிரி அதனுடைய ஆற்றலை உணர்ந்து அந்த மாதிரி அந்த ஆற்றலை வந்து அந்த நீராவி இயந்திரம் தான் நம்ம புகை வண்டிங்கிற பேரில் ஆரம்ப காலங்களில் ரயில் வண்டின்னு நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஒரு 2000-3000 லிட்டரு அளவுள்ள அந்த நீரை ஆவியாக்கி தான் மிகப்பெரிய அந்த ட்ரெயினையே பல லட்சம் மடங்கு தன்னை போல எடையுள்ள பொருளை எடுத்து செல்வதற்கான ஆற்றலை வந்து அந்த நீராவி உற்பத்தி பண்ணிக்குது, மிக குறைந்த நீரை கொண்டு. அதே போல் மிக பெரும் அளவில் பூமியையே சுழல் செய்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த நீரை வந்து நிலத்தில் வடிவமைச்சாங்க. அதன் மூலமாக மிக பெரும் அளவில் நீராவியை உற்பத்தி பண்ணாங்க. அதுதான் மிக பெரும் அளவில் வாயு அல்லது காற்றை உண்டு பண்ணியது. இதைத்தான் புயல் என்னும் வாரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். உண்மையில் இந்த புயல் என்னும் வாரி தான் மழையை கொண்டு வந்ததுங்கிறதுல நான் மிக நிச்சயமாக ஆழமான புரிதலோடு இருக்கேன். ஆனால் ஆரம்ப காலங்களில் இப்போவும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, மழை பொழிவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை தான் மழையை கொண்டு வந்ததாக நம்ம படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வரலாறுல பருவக்காற்றுகள் கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய மழை. ஆனால் தற்காலத்திய மக்கள் எப்படி நம்ப வைக்கப்படுறாங்கன்னா, மரங்கள் மழையை பொழிய வைக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூற்றை வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. மரங்கள் மழையை பொழிய வைக்கிறதா, பருவக்காற்றுகள் மிக பெரும் அளவில் மழையை கொண்டு வருகிறதா அப்படின்னா, நிச்சயமாக பருவக்காற்றுகள் தான் மிக பெரும் அளவில் மழையை கொண்டு வருது. இதுதான் வந்து பூமி நீராவியை உற்பத்தி செய்கிறது. அந்த நீராவி வந்து மிக பெரும் அழுத்தத்தினால் காற்றாக உருமாறுகிறது. அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி அது நகர்கிறது இந்த நீராவி. அது வந்து குளிர்ந்த இடத்தை நோக்கி வரும்பொழுது அல்லது குளிர்ச்சி அடையும் போது மீண்டும் மழையாக பொழிகிறது. இது பூமியினுடைய நீர் ஆதாரத்தை சமப்படுத்துகிறது. அதிகமாக இடத்தை நோக்கி குறைச்சலான இடத்துலேருந்து வெப்பம், அதிகமான இடத்துலேருந்து வெப்பம் குறைச்சலான இடத்தை நோக்கி இந்த நீராவி நகருது. மீண்டும் அங்கிருந்து வெற்றிடம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த நோக்கி நகர்ந்து குளிரும் பொழுது அங்கே மழையாக பொழியுது. அப்போது வெப்பத்தையும் சமப்படுத்துகின்ற வேலையையும், பூமியில் அதிகமாக உள்ள நீரை கொண்டு வந்து எங்கு அதிகமாக வெப்பம் இருக்கிறதோ அந்த இடத்திலே குளிர்வித்து மழையை பொழிவிக்கின்ற வேலையையும், நீரை கொண்டே வடிவமைப்பதற்காக நிலத்தை கட்டமைத்தான், நிலத்திலே நெல்லை கட்டமைத்தான் உழவன். இதுதான் மிகச்சரியான புரிதல். இந்த இடத்திலிருந்து நிச்சயமாக மக்களுடைய அறிவை வந்து ஒரு குறிப்பிட்ட சாரர் அல்லது குறிப்பிட்ட பகுதியினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மழையை மரங்கள் உருவாக்குகின்றன அல்லது மரங்கள் இருந்தால் மழை பொழியும் என்கிற ஒரு வாதம் வந்து எனக்கு வந்து ஒரு முழுமை பெற்ற நிறைவான அறிவியல் வாதமாக என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரியா, நீரை கட்டமைப்பதன் மூலமாகவே மிக பெரும் அளவிலே நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது நிலத்திலே, நிலத்திற்கு நீர் கொண்டு வரப்படுகிறது, அந்த நீர் வந்து பூமியினுடைய ஒட்டுமொத்த நீர் ஆதாரத்தை சமணப்படுத்துகிறது. வெப்பத்தையும் நீரினுடைய அளவையும், அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, கடலில் நீர் அதிகமாக போகாமல் பார்த்துக்கிற வேலையையும் இந்த நீராவி உற்பத்தி செய்து, நீரால் உற்பத்தி செய்யப்படுகின்ற நீராவி செய்து, அதுபோலவே குறைவாக இருக்கிற இடத்திலேயும் மிக அதிகமான நீரை கொண்டு சேர்க்கின்ற வேலையையும் இந்த பூமியில் நிறுத்துகின்ற அல்லது நீரால் ஏற்படுகின்ற நீராவி செய்கிறது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பூமியை சுழல் செய்வதற்கான ஆற்றலையும் இந்த நீராவியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது. இதை சார்ந்த உங்களுடைய புரிதல்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம் தமிழர் வளர்ச்சியின் தனிச்சிறப்பில். நன்றி.